രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രിദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാദിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തതിഗ്മാംസുജാലേ നിരവധികരുണാദ്ധൗ വേദചൂഡാ ഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൗ വെങ്കടേശേ. സ്തോത്രങ്ങൾ മൂലമാക എമ്പെരുമാനെ ആരാധനം പണുവത് നമ്മ ആചാര്യരുടെ വഴക്കം. വാക്ക് പരച്ച പ്രയോജനമാക വാക്കനാളെ സ്തോത്രങ്ങളെല്ലാം പണ്ട വഴക്കം ആചാര്യാൾക്ക് ഇരുന്നിരുക്ക്. നമ്മ ഗുരു പരമ്പരയില മുതൽ മുതൽ സ്തോത്രത്തെ ആരംഭിച്ചത് ആളവന്താർ യാമുന മുനികൾ. അവർ പണ്ട മുതൽ സ്തോത്രം ചതുശ്ലോകി എന്ന് പേർ. അടുത്തത് സ്തോത്രരത്നം എന്ന് പേർ. ചതുശ്ലോകി എന്നത് നാല് ശ്ലോകം മാത്രം ഇരിക്കക്കൂടിയത്. തായാർ പെരിയ പിരാട്ടിയാരെ പറ്റിയ ശ്ലോകം ഇത്. സ്തോത്രരത്നം എന്നത് പെരുമാളെ പറ്റിയ സ്തോത്രം. അത് 65 ശ്ലോകം ഇരിക്കക്കൂടിയത്. ആളവന്താർക്കപ്പുറം ആളവന്താറെ പിൻപറ്റി രാമാനുജർ ഗദ്യമാക ഗദ്യത്രയം അരുളിനാർ. അതുക്കപ്പുറം കൂടത്താഴ്വാൻ പഞ്ചസ്തവങ്ങൾ അരുളിനാർ. പരാശര ഭട്ട ശ്രീഗുണരത്നം കോശം ശ്രീരംഗരാജസ്തവം ഇന്ന സ്തോത്രങ്ങളെല്ലാം അവർ അരുളി ചെയ്ത. നടാദൂർ അമ്മാൾ മുതലാണ് ആചാര്യർക്കും സ്തോത്രങ്ങൾ പണിയിരുക്കാർ. ரொம்ப பிரசித்தமாக சுவாமி தேசிகன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் சொல்லும்படியாக அநேக ஸ்தோத்திரங்களை அருள் செய்திருக்கார். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம 3 வயசு 4 வயசு குழந்தைகளுக்கு ரைம் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஸ்தோத்திர வார்த்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாக்காக அந்த வயசுலேயே ஆரம்பிக்கணும் என்பதற்காக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார். இன்னும் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்றதுக்கான ஸ்தோத்திரம் உண்டு, எல்லாம் உண்டு. நமக்கு தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் இருந்தாலே போரும், அதுவே ஜீவனம், அதுலேயே ஜீவிக்க முடியும். நம்மளால தேசிய ஸ்தோத்திரங்களை அனுபவிச்சுட்டு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதை சொல்லிட்டு அதை சொல்றதை அனுபவிச்சுட்டு அங்கங்க கோஷ்டியில போய் சொல்லிட்டு அதை அனுபவிச்சுட்டு அப்படியே நமக்கு இருக்க முடியும். அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அது. அதுக்கப்புறம் பின்னாடியும் இந்த ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆரம்பம் ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகி அப்படின்னு சொன்ன 4 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அது. இதுக்கு முன்னாடி முகுந்த மாலை அது குலசேகராழ்வார் பண்றதாக சொல்றது உண்டு. ஆனா அவர் ஆழ்வார் கோஷ்டியில் இருக்கிறவர். ஆச்சாரிய பரம்பரையில இதாரம் ஆழ்வார் கோஷ்டியில தமிழ் பாசுரங்கள் தான் நிறைய. ஆச்சாரிய கோஷ்டியில சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் தான் நிறைய இருக்கும். தமிழ் பாசுரங்கள் ரொம்ப குறவு இங்க. ஆனா தமிழ் பாசுரங்கள்னாலே பகவானை எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவிச்சாலோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்னாலே அனுபவிச்சிருக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றி பாதுகாக்கிற மாதிரி தான் ஆளவந்தார் பகவத் ராமானுஜர் கூரத்தாழ்வான் பராசர பட்டர் சுவாமி தேசிகன் இந்த 5 ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் நாம போற்றி பாதுகாக்கணும். அத்தனை கௌரவம் இதுக்கும் உண்டு. இதுக்கும் பாராயணங்கள்லாம் பண்ணணும், இதுக்கும் காலக்ஷேபங்கள்லாம் கூட பண்ணணும். ஏன்னா நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதுலயும் நல்ல அனுபவங்கள்லாம் கொட்டி கிடக்குறது. எல்லாம் அவசியம் செய்ய வேண்டியது. சிலதெல்லாம் கொஞ்சம் புரியாம இருக்கும், கஷ்டமா இருக்கும், அதனால பயப்படுவா. ஆழ்வான் பராசர பட்ட ஸ்லோகங்கள்லாம் நல்ல சம்ஸ்கிருதமா இருக்கும், உயர்ந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். மகாபாஷ்யங்கள்லாம் படிச்சு மகா நிபுணாலா எழுதியிருந்த உத்தமமான ஆச்சாரியர். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமையும் கேட்டா, அதை பார்த்துதான் ஸ்தோத்திரம்னா இப்படி பண்ணணுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுண்டா. இந்த மாதிரி தான் ஸ்தோத்திரம் இருக்கணும். நம்ம ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஏதோ வெறுமை வந்தோம் ஸ்தோத்திரம் பண்ணோம் நாலு வாரத்தை சொன்னோம் போனோம் அப்படின்னு இருக்காது. இது எல்லாமே மந்திரங்களுடைய அர்த்தங்கள், திருமந்திரத்தினுடைய அர்த்தமா இருக்கும், துவய மந்திரத்தினுடைய அர்த்தமா இருக்கும், அதனுடைய சாரமான சரணாகதியை சொல்லக்கூடியதாக இருக்கும், பகவத் அனுபவம் நிறைஞ்சிருக்கும், பகவானே தன்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாரும் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு தான் ஆரம்பிப்பா, ஆனால் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவார், என்ன பகவானே பண்ண வைக்கிறான் அப்படின்னு. அதனால ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரங்களை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் ஸ்தோத்திரம், ஏதோ வெறுமா வந்து வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது இருக்கோ இல்லையோ, அது வேணா சாதாரண சுத்தியாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. வேதாந்த அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கும், இதுல பகவத் அனுபவம் நிறைய இருக்கும், திவிதேச அனுபவங்கள்லாம் கொட்டி கிடக்கும். இதுக்கெல்லாம் மூலம் ஆளுவந்தார் பண்ணது, அதனால்தான் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பெயர். எத்தனை ஸ்தோத்திரம் இருந்தாலும், எப்படி ஆனால் எத்தனை புராணங்கள் இருந்தாலும், விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம் அப்படின்னு பெயரோ, அந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஆளுவந்தார் உள்ள செய்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர். அது பெருமாள் விஷயமானது. அதுக்கு முன்னாடி பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரம் தான் சதுஷ்லோகி அப்படின்னு. இப்ப நம்ம சுவாமி தேசிகன் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சதுஷ்லோகிக்கு சதுஷ்லோகி பாஷ்யம் அருளி செய்தார், ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அருளி செய்தார், பகவத் ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானமாக கத்தியத்திரய பாஷ்யம் பண்ணார். எல்லாத்துக்குமே பாஷ்யம் பண்ணியிருக்கார் இதுக்கெல்லாம், ஏன்னா அத்தனை அர்த்தங்கள் இருக்கிற அப்படின்னால ஒரு வியாக்கியானம் பண்ணா அந்த வியாக்கியானத்துக்கு பாஷ்யம்னு சொல்றார். அப்போ நம்ம இதுவரை பார்த்தது கத்தியத்திரய பாஷ்யம், இனி அடுத்து பார்க்க போறது சதுஷ்லோகி பாஷ்யமும், தொடர்ந்து ஸ்தோத்திர ரத்த பாஷ்யமும் பார்க்க போறோம். அவருடைய கிருதிகள்லாம் எதையுமே சுவாமி தேசியம் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. சீபாஷ்யம்னா சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், நித்திய கிரந்தம்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரெண்டு காரியம், பூர்வாச்சாரியாருடைய சீசுக்திகளுக்கு வியாக்கியானம், ரெண்டாவது இவரே தேவையான ஒரு சீசுக்திகளை சமுதாயத்துக்கு தேவையானது இவரே பண்றது. இந்த ரெண்டு காரியத்தையும் விடாத பண்ணிட்டு இருந்தார் சுவாமி தேசி. இப்போ சதுஸ்லோகிங்கிறது நாலு ஸ்லோகம் மாத்திரம் இருந்தாலும் அது சீபாஷ்யத்தினுடைய நாலு அத்தியாயத்தினுடைய சாரம் இருக்கான் அதுல. அந்த நாலு அத்தியாயத்தின பெரிய சாஸ்திரம் ஒண்ணு இருக்கா, அந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் இந்த நாலு ஸ்லோகத்துல இருக்கான் தேசியனே சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சதுஸ்லோகிக்கு தேசிகன் விஸ்தாரமான ஒரு பாஷ்யம் ஒன்று சாதிச்சார். அந்த சதுஸ்லோகி பாஷ்யம் இப்போ பார்க்க போறோம். முதலே சொன்ன ரகசிய ரக்ஷா அப்படின்னு பெயர் இதுக்கு. தேசியனுடைய கிரந்தங்கள்ல ரக்ஷா கிரந்தங்கள் என்ற வகையில சேர்ந்தது இது, சம்பிரதாயத்தெல்லாம் ரக்ஷா பண்ணி கொடுக்கறது. அதுல இதுக்கு சக ரகசிய ரக்ஷான்னு பெயர். இந்த கித்தியத்திரை பாஷ்யம், சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திரத்த பாஷ்யம் இது மூணுக்கு சேர்ந்து ரகசிய ரக்ஷா என்று பெயர். இந்த மாதிரி நிறைய ரக்ஷைகள் தேசியம் பண்ணிக்க, சச்சரித்த ரக்ஷா, கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, சீபாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ரகசிய ரக்ஷான்னு பெயர். அதுதான் கத்தியத்திரயம் பார்த்த அப்புறம் இப்ப சதுஸ்லோகி பார்க்க போறோம். சதுஸ்லோகி பாஷ்ய விஷயங்கள், இதுல அநேக விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாஸ்திரநாமத்துல இப்போ சதுஸ்லோகியில ரெண்டு விஷயத்த சாதிக்கிற பிரதானமான ரெண்டு விஷயங்கள் ரெண்டு திருநாமத்தில் இருக்கு. சதுஸ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்வோபபத்திகா லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகா, இந்த ரெண்டே திருநாமம் இப்ப சதுஸ்லோகி பாஷ்யத்தில் இருக்க விஷயங்களுக்கு சுருக்கமாக இருக்கு. முதல் திருநாமம் சதுஸ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்வ உபபத்திகா. சதுஸ்லோகி பாஷ்யத்தில் பிராட்டிக்கு ஈசத்துவம், அதாவது உலகத்தை ஆளுதல் சரியாகும் என்பதை யுக்திகளுடன் ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம் இதுக்கு, இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். வெறும் சதுஸ்லோகி பாஷ்யம் பண்ணான்னு மாத்திரம் இல்லை, அந்த பாஷ்யத்தினுடைய சாரத்தையும் எடுத்து சொல்றார். சதுஸ்லோகி பாஷ்யம் பண்ணாங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா அதுவே சீபாஷ்யத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் முதல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கார். சதுஸ்லோகி பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம், சசேஷாசேஷார்த்தஹ நிரவதிக நிர்பாத மஹிமா ஃபலானாம் தாதாயஹ பரமபிச சாரீரகமிதஹ ஸ்ரீயம் தத் சத்ரீசீம் ததுபசதனத்ராசசமனீம் அபிஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிர் யாமுன முனிஹி. பிரம்மசூத்திரம் வியாசர் அருளி செய்தது, அதுக்கு வியாக்கியானமாக பகவத் ராமானுஜர் சாதித்தது ஸ்ரீபாஷ்யம். அந்த பிரம்மசூத்திரத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலுமாக நாலு அத்தியாயங்கள், சூத்திரத்தில் நாலு அத்தியாயம், அதுக்கு வியாக்கியானமும் அதே மாதிரி நாலு அத்தியாயம். நாலு அத்தியாயத்துக்கும் நாலு பெயர் உண்டு. அதில் இருக்க விஷயங்களை வச்சு சமன்வயாத்தியாய, அவிரோதாத்தியாய, உபாயாத்தியாய, ஃபலாத்தியாய என்ன பெயர். நாலுலையும் பெருமாளுடைய நாலு விபவத்தை சொல்றாராம். முதல் அத்தியாயத்தில் சொன்ன விஷயம் பரபிரம்மனான நாராயணனை பற்றி சொன்ன விஷயம், ஸ்வசேஷாசேஷார்த்தா, எல்லா பதார்த்தமும் பகவானுக்கு சேஷமானது, எல்லாவற்றையும் பகவான் தான் படைக்கிறான், எல்லாத்தையும் பகவான் தான் அந்தரியாமையாக இருந்து ரட்சிக்கிறான், எல்லாம் பகவானுக்கே சொந்தமானது. ஒரு வஸ்துவை ஒருத்தன் சிருஷ்டிச்சு அதை ரட்சிச்சான்னா அது அவனுக்கு தானே சொந்தம் அர்த்தம். ஒருத்தன் ஒரு வஸ்துவை பண்றான், தனக்கு இருந்த திரவியத்தை வச்சு தனக்கு சொந்தமான திரவியத்தை வச்சுட்டே அந்த வஸ்துவை பண்ணி அந்த வஸ்து ஆற்றுல வச்சுருந்துக்கானா அவனுக்கு தானே சொந்தம். இந்த உலகம் மொத்தம் பகவானுக்கு சொந்தம், பகவானுக்கே சேஷம், அவனுடைய சொத்து எல்லாமே, எல்லாம் மொத்த உலகம் சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா உலகமும் பகவானை சேர்ந்தது தான், அவனுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். பகவான் தான் சிருஷ்டிச்சாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பத்தி விஸ்வசிய லோகத்துக்கெல்லாம் பத்தியவன், லோகத்துக்கெல்லாம் சுவாமி அவன், லோகத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன். இன்னும் வேதம் சொல்கிறத முதல் அத்தியாயம் எடுத்து சொல்கிறது. ரெண்டாவது அத்தியாயம் நிரவதிக நிர்பாத மகிமா அபாத்தியத்துவம் அப்படின்னு பேருக்கு இந்த அத்தியாயத்தில் சொன்ன விஷயம், இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இருக்குள்ளோ அதை யாராலையும் பாதிக்க முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. ஸ்ரீபாஷ்யத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பிற மதங்களை எல்லாம் சொல்லி, இல்லை பிற மதக்காரர்கள் நம்ம மதத்தில் சொல்கிற தோஷத்தை எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணியிருக்கார். அதாவது முதல் அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தை ஸ்திரமாகியிருக்க, அதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. அதனால ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன தெரியும் கேட்டால், நிரவசிக நிர்பாத மகிமா, யாராலையும் மறுக்க முடியாதபடி நித்தியமாக இருக்கக்கூடிய எல்லையற்ற விபவம் உள்ளவன் எம்பெருமான் அப்படிங்கிறது ரெண்டாவதுல தெரியுது. பகவானுடைய சொத்து தான் எல்லாங்கிறது முதல்ல தெரியுது, அதை யாராலையும் மறுக்க முடியாது எதனாலையும் பாதிக்க முடியாதுங்கிறது ரெண்டாவதுல தெரியுது. மூணாவது அத்தியாயத்தில் ஃபலானாம் தாதாயா, பலன்களை எல்லாம் கொடுப்பவன், யார் எந்த உபாயத்தை செய்தாலும் எந்த பலனுக்காக கேட்டு வந்தாலும் அந்த பலனை அளிக்கக்கூடியவன் எம்பெருமான், கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது மூணாவது அத்தியாயம். அதனால அவனே ஒரு உபாயம் மாறான், பலனுக்கு எது காரணமோ அதுதானே உபாயம், பலனை பகவான் கொடுக்கிறான் அப்படின்னா அப்போ பகவானே உபாயம், சித்தோபாயம் அப்படிங்கிறார். சித்தோபாயம்னா இந்த உபாயத்தை நாம செய்ய வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக உபாயம் அப்படின்னா நாம செய்யணும்னு அர்த்தம், அதுதான் ஏற்படும். ஆனால் இந்த உபாயம் அப்படி கிடையாது, நம்ம செய்ய வேண்டிய உபாயம் இல்லை, தானே இருக்கக்கூடிய சுபம் உபாயம். இந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையும் ஆண்டாள் சொல்றாரோ இல்லையோ நாட்சிய, உந்தன்னை பிறவி பெருந்தனை, நீ இங்க வந்து பிறந்திருக்கோ இல்லையோ அதுதான் எங்களுடைய உபாயம், நீ தான் எங்களுடைய உபாயம், நீ என்ன பண்ணியிருக்கோங்கோ அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன உபாயம் பண்ண போனா நாங்கள் ஒரு உபாயமும் பண்ணல, நீங்க என்ன பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், நாங்கள் மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்ச்சி அங்கே போய் சாப்பிட்டுருக்கோம், இதான் பண்றோம் நாங்கள், சாஸ்திரிய காரியங்கள்லாம் பண்ணல, ஆகாரத்தை பாத்துக்கிறோம் மாடு மேய்க்கிறோம் இங்க தொழில பண்றோம் அவ்வளவுதான். ஏன் எதுவும் பண்ணலன்னு கேட்டா அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம். எங்களுக்கு ஏது அறிவு? நாங்க என்ன படிச்சோமா? வேதாத்தியனம் பண்ணுவோமா? எங்களுக்கு ஈஸ்வரனை தெரியுமா? உபாசனை தெரியுமா? என்ன தெரியும்? எங்களுக்கு சாப்பிட தெரியும், அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். சரி, அப்படியானா நான் என்ன பண்ண முடியும்? நான் கண்ணன் அப்படியானா எனக்கு என்ன, நான் என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கோங்கன்னா நீ அப்படி சொல்ல முடியாது. நாங்க பண்ண வேண்டிய உபாயம் இல்ல, ஆனால் எங்களுக்கு சித்த உபாயம் ஒண்ணு இருக்கு. அது நீதான் எங்களுக்கு உபாயம். நீயே உபாயமா இருக்க, நீங்க வந்து கேள்வியோ உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களை ஒதுக்கிட முடியாது. நீ எப்ப நீயே இங்க வந்துட்டியோ, எங்களோட பிறந்துட்டியோ, அப்போ சித்த உபாயமான நீ இருக்க, உபாயம் இல்லன்னு எங்களுக்கு சொல்ல முடியாதே. எங்க அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் தான் சித்த உபாயம். சாத்திய உபாயம் அப்படின்னா அந்த எம்பெருமானும் கூட நம்ம ஏதாவது ஒரு பலனும் எதிர்பார்க்கிறோம், ஒரு வியாஜம் எதிர்பார்க்கிறானா? ஏன்னா எல்லாருக்கும் பலன் கொடுத்துட முடியாது, அதனால ஏதாவது சாக்கு வச்சுட்டு பலனை கொடுக்கணுங்கிறான். பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு சாக்கு பண்ணா போறோம் அப்படிங்கிறான். அப்ப சிபாஷியன் மூணாவது அத்தியாயத்துல உபாயத்தை பத்தி சொல்ற, அதுல உபாசனம் தியானம்ங்கிற உபாயத்தையும், அப்படி தியானம் பண்ணா பலன் கொடுக்கிற உபாயம் எம்பெருமான் தான் அப்படின்னு அவன் சித்த உபாயம் ஆறான் அப்படிங்கிறதையும் சிவாஷியம் எடுத்து சொல்றது. அதனால மூணாவது அத்தியாயம் உபாய அத்தியாயம், சாதனத்துவத்தை சொல்லக்கூடியது. நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம், உபாசனம் பண்ணா பலம் என்ன அப்படின்னா எம்பெருமானை அடைகிறதே பலன். சீவைகண்டலோகத்துல அதாவது இங்கிருந்து மோட்சம், மோட்சம்னா விடுபடுதல் அர்த்தம், சம்சாரத்திலிருந்து விடுபடுதல், அதுதான் மோட்சம். விடுபட்டு என்ன அப்படின்னு கேட்டா சீவி என்ற லோகத்துக்கு போதல், அங்க போய் எம்பெருமான அனுபவித்தல், அதுதான் மோட்சம். விடுபட்டு அதெல்லாம் தானா நடக்கும், அதுக்கு நாம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த சம்சாரம் தான் தடையா இருக்கு. அப்போ பலானாம் தாத்தாயாக பலமபிச்ச சாரீரகமிதா. இப்போ நாலு அத்தியாயத்தில் நாலு விஷயங்கள் இருக்கு. காரணத்துவம், அபாத்தியத்துவம், உபாயத்துவம், உபேயிதா அப்படிங்கிறார். பகவானே உலகத்துக்கெல்லாம் காரணமானவன். பகவான் காரணம் அப்படிங்கிற அவனுடைய பிரபாவத்தை யாராலையும் மறுக்க முடியாது. அவனே உபாயமாக இருந்து பலன் கொடுக்கக்கூடியவன், அவனே பலனாக இருக்கக்கூடியவன். நாலு விஷயங்களை சீவாஷ்யத்தில் சொல்றாராம். பலமபிச்ச சாரீரகமிதஹா ஸ்ரீயம் தத் சத்வீஜீம். அதே நாலு விஷயம் பிராட்டிக்கு இப்ப சொல்ல போறார். இந்த நாலு அத்தியாயத்தினுடைய சாரம் லக்ஷ்மி தேவிக்கு, ஏன்னா அந்த பெருமைகள் எல்லாம் இவருக்கும் உண்டு. ஸ்ரீயம் தத் சத்வீஜீம், அதே போல பிராட்டி இருக்க, அதனால்தான் சதுஸ்லோகினர். நாலு ஸ்லோகம்னா என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா, நாலு விஷயத்த சொல்றதுக்காக நாலு ஸ்லோகம். நாலு விஷயம் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கொள்ளு, அந்த நாலு விஷயத்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கொள்ளு. பிரம்மசூத்திரத்துல வியாசாச்சாரியர் அருளி செய்த நாலு விஷயங்கள் நாலு அத்தியாயத்துல, அது அப்படியே சொல்றதுக்காக இங்க நாலு ஸ்லோகம். முதல்ல சொன்ன மாதிரி ஆச்சாரியர்கள் ஏதோ கணக்கு இருக்கும், கணக்கெல்லாம் பிரம்மஸ்தோத்திரங்கள்லாம் இருக்காது, எல்லாத்துலயும் ஏதோ கணக்கு இருக்கும். ஸ்ரீயம் தத் சத்ரீச்சீம் ததுபசதனத்ராச சமனீம், அப்படிப்பட்ட பிராட்டியை இப்ப ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளோட சேர்த்தே ஸ்தோத்திரம் பண்ணலாமோ இல்லையோ? பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண போறார் பின்னாடி. அடுத்த ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறார். இப்ப தனியா ஏன் பண்றாருன்னா, புருஷகாரமாக சது உபசதனத்ர அசசமணியும், பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம், விபவங்கள் எல்லாம் பிராட்டியான லக்ஷ்மி தேவிக்கு உண்டு. இவருடைய விபவங்கள் எல்லாம் அவருக்கு உண்டு. ஆனா ஒரு வித்தியாசம் உண்டு, அவருக்கு இல்லாத ஒண்ணு இவருக்கு இருக்கு, அது புருஷகாரம் என்ன பெயர். புருஷக்காரன்னா பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி ஜீவனையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கும். அதான் தது வசத நத்ராசசமணியும், பெருமாளை போய் உபசக்தி பண்ணணும். பெருமாளை ஆசிரியக்கணுங்கிறதுக்கு யார் பயப்படுறாளோ அந்த பயத்தை போக்கடிக்கிறவர். நான் இருக்கேன் கவலைப்படாதுங்கோ என்று சொல்லி பயத்தை போக்கடிக்கக்கூடியவர், பெருமாளையும் நம்மளையும் சேர்த்து வைக்கக்கூடியவராம். அபிஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிஹி யாமுன முனிஹி. அதனால அந்த பிரம்மசூத்திரத்துல பெருமாளுக்கு என்ன பிரபாவம் இருக்கோ அது மொத்தத்தையும் நாலு ஸ்லோகத்துல இங்கே லக்ஷ்மி பிராட்டிக்கு அருளி செய்கிறார். ஆள வந்தார் அவிதசமதி, இவர் தான் முதன் முதல்ல இத்தனை விஸ்தாரமா இந்த விஷயத்த சொன்னவர். பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி பிராட்டியார் விஷயமாக இவ்வளவு பெரிய விஷயத்த முதல்ல சொன்னவர் இவர் தான். முன்னாடி சொல்லியிருக்காள், ஆனா இதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, தாயாருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்துல இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னவர் முதல் முதல்ல இவர் தான். யாருமே சொல்லலையே இவர் சொல்லிருக்காரு சரியா இருக்குமா கேட்டா, எல்லாரும் சொல்றதுக்காக தான் இவர் சொல்லியிருக்கார். அவிதசமதிஹி, இவருடைய மதி என்னைக்குமே மாறாது, இவருடைய புத்தி நேர்வழியில தான் போகும், அது தப்பா இருக்காது. அதனால எப்போ ஆள வந்தா சொன்னாரோ அப்போ அது சரியா இருக்கும். அப்படி அத சமன்வய அவிரோத சாதன பல விஷயம் சாரீரக சதுரத்யாயி சமதிகதஸ்ய பகவதஹ சர்வ பிரகாராபிமத அனுரூப சகதர்மணி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்வம் கஸ்ரீ ஸ்ரீயஹ இத்யுக்த கௌமுதி கன்யாய காகு கர்ப்பதயா சதுஸ்லோக்யா பிரகாசயன்மே பிரதமம் ஸ்ரேயஹ பிரதிபாதிஷிதானாம் விபூதித்வயசேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாஹ காந்தஸ்தே புருஷோத்தமஹ இதி. கம்பீரமா ஆரம்பிக்கிறார் இவர். பெருமாளுக்கு ஒரு பெருமை இருக்கு, ஒரு பெருமை இல்ல எல்லாத்திலும் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெருமை, பிரம்மம் அப்படிங்கிற பெருமை இருக்கு. எல்லா பெருமைகளும் ஞானத்தினாலேயோ சக்தினாலேயோ இன்னும் கல்யாண குணங்கள்னாலேயோ விபூதிகள்னாலேயோ எல்லாவற்றாலையும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமையில இன்னொரு பெருமை சேர்க்கிறாராம் இவர் லக்ஷ்மி பிராட்டி. என்ன கேட்டானா லக்ஷ்மி பிராட்டியினுடைய பதி அப்படிங்கிற ஒரு பெருமை, இந்த பெருமையை கூட்டி கொடுக்கிறார் அவர். பகவதா என்னன்னு கேட்டா சர்வ பிரகாராபிமத அனுரூப சகதர்மினி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்துவம். எந்த விஷயத்துல எடுத்து பார்த்தாலும் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் கிடையாது, பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படிங்கிற நத்த சமஸ்த அபியதிகச்ச திருஷ்யதே அப்படிங்கிறது, அவனுக்கு சமமானவனும் யாரும் கிடையாது. அபியதிக குதோன்யா, உயர்ந்தவன் இப்படி சமமானவனே கிடையாது அப்படின்னா பெரிய பெரியவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எந்த விதத்துல இவனுக்கு சமமானவன் கிடையாதுன்னா எந்த விதத்திலையுமே அவனுக்கு சமமானவன் கிடையாது. குணங்கள்னாலேயோ இல்ல காருண்யம் முதலானதாலேயோ இல்ல விக்கிரகம் முதலானதாலேயோ எதை எடுத்து பார்த்தாலும் பகவானுக்கு சமமானவன் கிடையாது அப்படின்னு, எந்தெந்த விஷயத்துல அவனுக்கு சமமானவன் கிடையாதுங்கிறத கணக்கு பண்ணா அதுவே நிறைய வரும். அதுல ஒண்ணு என்ன கேட்டான்னா இத்தனை இருந்து அதே மாதிரி சகதர்மினி விசிஷ்டதையாபி, இந்த சகதர்மினி கூட இருக்காது இவருடைய பத்னி, அதை வச்சு பார்த்தாலும் அதுலயும் இவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது. ஏன்னா லட்சுமிபதி இவன், யாரா இருந்தாலும் லட்சுமிபதி கிடையாது, யாரா இருந்தாலும் ஸ்ரீபதி கிடையாது. ஸ்ரீரித்தே வச்ச நாமத்தேங்கிற இந்த ஸ்லோகத்துலாம் உனக்கு ஸ்ரீஹின்னு பெயர் ஆச்சு வேற என்ன, அதுவே போர்வேன்ற பெயர் ஒன்றே போதுமான, வேற எதுவுமே வேண்டாம். லோகத்துல எது எது நல்ல நல்ல வஸ்துவோ அதெல்லாம் ஸ்ரீன்னு சொல்றோம். காரணம் என்னன்னு கேட்டா லட்சுமி தேவனுடைய அனுகிரகம் இருக்கு, அதனால தான் அது நல்ல வஸ்துவா இருக்கு. லட்சுமி தேவியுடைய திருநாமம் ஸ்ரீங்கிறது அவருடைய திருநாமம் அது. நாம எது ஆனாலும் சரி, ஒரு ஊருக்கு கூட ஸ்ரீ சொல்ல ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறோம், ஒரு ஊர் கூட ஸ்ரீங்கிறது ஸ்ரீ சேர்த்து ஸ்ரீரங்கமா இருக்கு. புஸ்தகம் ஸ்ரீ கோஷமா இருக்கு, வெறும் கோஷம் இல்லாது ஸ்ரீ கோஷம் அப்படிங்கிறது. எதது உயர்ந்த உயர்ந்த வஸ்துவோ அது எல்லாம் ஸ்ரீன்னு சேர்த்து சொல்றோம். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு தானே சொல்றோம். ஒண்ணு வேண்டாம் கல்யாணம் ஆப்பிள்ள அப்படிங்கிட்டா ஸ்ரீ அப்படிங்கிறோம், அவனுக்கு முன்னாடி ஸ்ரீன்னு போடணும். அதனால ஒருத்தன் பெயர் சொல்லிச்சு கூட ஸ்ரீன்னு சேர்த்து சொல்றோம். லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகம் இருக்கு என்ன அர்த்தம், அவருடைய திருநாமத்தை அதுக்காக தான் சேர்த்து சொல்றோம். அந்த பெயருக்கே அத்தனை அத்தனை பெருமை இருக்கு. அப்ப யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை பெருமாளுக்கு என்னன்னு கேட்டானா லட்சுமி பிராட்டியினுடைய ஸ்ரீபதி, லட்சுமி பிராட்டியினுடைய பதி ஸ்ரீபதி அப்படிங்கறத அவனுக்கு பெருமை. அதுல என்ன பெருமை இருக்க முடியும், எல்லாரும் தான் அவருக்கு ஒருத்தர் பதியா தான் இருக்கா, மொத்த பெருமை ரமாபதி உமாபதி வாணிபதிங்கிறார். திருமால் ரமாபதி, பரமசிவன் உமாபதி, பிரம்மா வந்து வாணிபதி, இந்திரன் சஜீபதி, வேதமே இருக்கு இதெல்லாம். இந்திரன் சொல்லிச்சு இந்திர சஜீபதி அப்படிலாம் வரும், இது சொல்ல எல்லாமே பத்தி தான். அப்ப இவருக்கு என்ன பத்தி இல்லாத யாரும் கிடையாது, எல்லாரும் பத்தி தான். அப்ப என்ன பெருமை பெருங்கிற எல்லாரும் பத்தி தான். ஆனா மாதீசன் அழகா ஒரு விஷயம் சொல்றான் ராமாயணத்துல, ராவண கிட்ட எடுத்து சொல்றான் அப்பிரமேயம் ஹி தத் தேஜா எஸ்ய சா ஜனகாத்மஜா. ராவணன் ஒரு கணக்கு போட்டுன்னு வந்தான், ஜனஸ்தானத்துல 14,000 பேரை பெருமாள் ராமன் வதம் பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. முதல்ல இந்த விஷயத்த அவனுக்கு சொன்னவன் அகம்பணன் ஒருத்தன், இவன் ஒற்றன் மாதிரி அவன், அதாவது இந்த ஜனஸ்தானத்திலே வந்துட்டான், தப்பிச்சின்னு வந்துட்டான். அவன் வந்து ராவணன் கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்றான், அவன் ரொம்ப பயந்து போய் உடம்பெல்லாம் நடுங்கிறது அவனுக்கு. ஏன்னா இந்த 14,000 பேரை இவர் கொண்டது நேரம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த நடுக்கம் இன்னும் போகல. ஏதோ வேடிக்கை பார்க்காம பார்த்தானோ ஒரு மனுஷன் இப்படியே அடிப்பாரு, ஒத்தைக்கு நின்று, அதுவும் தரையில நின்று, தேர் இல்ல, ஆணை இல்ல, குதிரை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு வில்லு மட்டும்தான் கையில, வேற ஆயுதம் எதுவும் கிடையாது, கத்தி கிடையாது, கபடா கிடையாது, அந்த வில்லாவது 10 இருந்தா வரால ஒரே ஒரு வில்லு, ஒரு வில்ல கையில எடுத்துட்டு வந்து 14,000 பேரை வதம் பண்ணி இத பார்த்து பயந்து போய் அவன் ராவணன் கிட்ட வந்து இவன் சொன்னா கொண்டுடுவாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டா, அதனால அவகிட்ட அபயங்கள் எல்லாம் கேட்டுண்டு அவகிட்ட மெதுவா இந்த விஷயத்த சொன்னான். ராவணனுக்கு ஆச்சரியம், என்னடா அது இப்படியா, சரி அப்படின்னா முதல்ல அவனை ஒழிச்சு கட்டிடுறேன், கிளம்பிட்டான் ராவணன், அவனை ஒழிச்சு கட்டிட்டு தான் மது காரியம் அப்படின்னா, மகாராஜா ஒரு விண்ணப்பம் அப்படின்னா அகம்பனன் என்ன கேட்டான், சத்தியமா உங்களால முடியாது, ஒரு நாள் உங்களால முடியாது, நான் நேர பார்த்துட்டு வந்திருக்காங்க, அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேண மகாயசாஹா. இந்த ராவனுக்கு கோபம் வந்ததுன்னா 14 லோகத்தையும் துவம்சம் பண்ணிடுவா, ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க உட்காந்துக்கோங்க முதல்ல, இவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கணும் அவன், இப்போ வேற எப்படி கிடையாது ராவனுக்கு. ஆனால் வேறொரு உபாயம் இருக்குன்னா, வேறொரு உபாயம் இருக்கு, இந்த ராமனுடைய பிரபாவத்துக்கு காரணம் சீதா தேவி. இன்னைக்குமே நல்ல ஒரு தர்ம பத்தி இருந்தா வச்சுக்கோங்க, அதனுடைய அந்த பிரபாவம் இவனுக்கும் வரும். டாக்டர் சொல்றார், இவர் புழைச்சிருக்கிறது காரணம் உங்க சௌமங்கல்யங்கிறார் டாக்டர், ஏன்னா இவருக்கு வந்திருக்கிற ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு, ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு, இவர் புழைப்பாரு டாக்டர் எதிர்பார்க்கல, ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, தான் நிச்சயம் பிரார்த்தனை பண்றான், அது டாக்டர் அதை வச்சு கண்டுபிடிக்கிற, ஓஹோ இந்த அம்மாவுடைய பிரார்த்தனை பலத்தினாலதான் அவர் இருக்காரு, நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல இல்ல, அதனால என்ன பண்ணார்னா இவர் பிழைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய பாக்கியம். அந்த மாதிரி மனைவியினுடைய பாக்கியம் பர்த்தாவுக்கு உண்டு, பர்த்தாவுடைய பாக்கியம் பாரிக்கும், பர்தூர் பாக்கியம் தான் நாரியேக்கா பிராப்னோதி புருஷர்ஷபா, இது ராமாயணத்திலே வரும், பர்த்தாவுடைய பாக்கியம் பாரியைக்கு உண்டு, பாரியாவுடைய பாக்கியம் பர்த்தாவுக்கு உண்டு, அது ஒன்று சந்தேகமே கிடையாது, இவர் ரெண்டு பேரோட பாக்கியம் புத்திரர்களுக்கு உண்டு, அதுவும் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ அந்த சீதாதேவியனுடைய ஒரு தேஜஸ் இருக்கோல்லையோ, அதுல தான் இவருக்கு இருக்கு, அது அதை அவன் கண்டுபிடிச்சிக்காம பாருங்க, அவன் இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கும், இந்த அகம்பனங்கிறவன் சண்டை போட்டவர் இவர் தான், ஆனா சீதாதேவியை போய் அங்க உட்காந்து வச்சுட்டு வந்திருக்கா, நீ அங்க போய் நின்றுக்கோ, லக்கொண்ண நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த சீதாதேவியுடைய தேஜஸ் ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து இவனுக்கு இருக்கு பிரபாவம். அந்த சீதாதேவி அபகாரம் பண்ணியாச்சுன்னா இவன் பிரபாவம் குறைஞ்சிடும், இவன் தேஜஸ் குறைஞ்சிடும், ஸ்ரீராமனுடைய தேஜஸ் குறைஞ்சிடும், அதனால அது நீங்க பண்ணும் போது உபாயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராவணன் அதை முடிவு பண்ணி சரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுண்டான். அதுக்கு மாரீச்சனுடைய சகாயத்தோடு கூட சீதாதேவி அபகாரம் பண்ணியா ராவனுடைய தேஜஸ் குறைஞ்சிடும் அப்படின்னு இவனுடைய திட்டம். திட்டம் ரொம்ப அழகான திட்டம் தான், ரொம்ப அதெல்லாம் அழகான எதுக்காக சொன்னா சாஸ்திரியமான திட்டம், இதெல்லாம் வெறும் சாதாரணமா கணக்கெல்லாம் பண்ணல, அகம்பனம் வந்து நல்ல ஐடியா ஒன்று சொல்லியிருக்கான், அதை புரிஞ்சுட்டாங்க. சரி பெருமாளுடைய தேஜஸ் குறைஞ்சு போயிட்டா அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுட்டுதான். இதுல இன்னும் பெரிய ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு ராமாயணத்துல இருக்கு. அப்போ வந்து சரி சொல்லிட்டு இதுக்கு போய் மாரீச்சனுடைய சகாயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மாரீச்சன் கிட்ட வந்து மாரீச்சன் கிட்ட சகாயத்தன் அது மாதிரி சீதாதேவி அபகாரம் பண்ண போறேன், நீ எனக்கு சகாயம் பண்ணணும், நான் வந்து ஜனஸ்தானத்துல 14,000 பேர் அநியாயமா கொண்டுட்டான்ப்பா, நம்ம ஏதாவது பண்ண வேண்டாமா, அதுக்காக இது பண்ண போறேன் அப்படின்னா மாரீச்சன் ஒரு கேள்வி கேட்டான், அம்மா உனக்கு இந்த புத்திமதியை சொன்னது யாரு அப்படின்னா, எதுக்காக கேட்கற அப்படின்னா, உன்னை குடும்பத்தோட நாசம் பண்றதுக்கு ஒருத்தன் பிளான் போட்டுருக்கான், அவன் தான் இந்த புத்திமதி உனக்கு சொல்லிருக்கான், உன் குலத்தோடு கூட மொத்தமும் நாசம் ஆயிடும், அதுக்காக கெடுக்கிறதுக்காக இவனும் வந்து சொல்லியிருக்கான், அதை நம்பாத அப்படின்னா, ஏன் மாரிக்கவாமா ஏன் அப்படி அப்படின்னா, சீதாதேவி விவகாரம் பண்ண முடியாது உன்னால ஏன்னு கேட்டான். அப்ப மாரிச்சன் சொல்ற அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, அப்பிரமேயம் ஹிதத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. அகம்பனுக்கு சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, ஆனா இன்னொரு விஷயம் இந்த சீதாதேவி அபகாரம் பண்ணா அவர் தேஜஸ் குறையுங்கிற அவன் கணக்கு போட்டு வந்திருக்கான். ஆனா என்ன விஷயம் தப்புன்னா, அந்த சீதாதேவி அபகாரம் பண்ண முடியாது உன்னால, ஸ்ரீராமன் கிட்ட போக முடியாது அப்படிங்கிறது தானே சீதாதேவி அபகாரம் பண்ண சொல்றான், ஸ்ரீராமன் கிட்ட போனாலும் போகலாம், சீதாதேவி கிட்ட போக முடியாது, முடியாது கஷ்டம், அவர் தேஜஸ் உங்களுக்கு கிட்ட நெருங்க கூட முடியாது, அது அப்பிரமேயம் ஹீத தேஜா, ஸ்ரீராமனுடைய தேஜஸ் அப்பிரமேயம், அப்பிரமேயோ ரிஷிகேசன் உருவில் அப்பிரமேயம்னா அளக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம், ஏன்னா அதுக்கு காரணமே அவர் தான், ஸ்ரீராமனுடைய தேஜஸுக்கு காரணமே அவர் தான் இருக்கும்போது அப்போ அவர் எப்படி எடுக்க முடியும், அவன் சொல்ற மாதிரியே வச்சிருந்தா கூட அவரை எப்படி நம்ம அபகாரம் பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் மொத்தம் உனக்கு நாசம் வரும், பிரசாந்த் திரும்பி போய் சேரு. நான் சொல்றதை கேளு, போ. நீ உன்னுடைய பாரியோட குழந்தைகளோட சௌக்கியமா இரு. இந்த பக்கம் இதெல்லாம் பதினாலு பேர் போனா போட்டோம், என்ன பண்ணானோ தெரியாது. அவங்க வேண்ட போய் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், என்ன பண்ணானோ தெரியாது. ஆனால் அதுக்கு கவலைப்படாது, திரும்பி போனோம்னா திரும்பி வந்துட்டார். அவன் திரும்பி வந்துட்டான், நங்கைக்கு திரும்பி வந்துட்டான். இவன் போறாத காலம் இவன் வந்த உடனே சூப்பனக்க வராங்க. இவன் முதல்ல மாறி உபதேசத்தால கேட்டு வந்துட்டான். சூப்பனக்கு வந்து குய்யோ முயோ கத்தரா, பயத்துல அடிச்சுன்னு கத்தரா. அவன் தொந்தரவு கொடுக்க முடியாமல் திரும்பி வந்தான். மறுபடியும் திரும்பி இந்த இடத்துக்கு திரும்பி வந்தது காரணம் அவள் தான், சூப்பனக்கா தான் காரணம். அப்போ மாரீச்சுன்னு சொன்ன ரகசியத்துக்காக ஆரம்பிச்சேன். அப்பிரமேயம்ங்கிறா சீதாவுடைய தேஜஸ் அப்பிரமேயம், திருமாவுடைய தேஜஸ் அப்பிரமேயம், இது ரெண்டுமே அளவிட முடியாது நம்மளால. அதனால இந்த அபகாரம் பண்றதெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ராவணன் அபகாரம் பண்ணான்னு வருது. ஆனா ஆஞ்சநேயர் தான் இதில் உண்மையை கண்டுபிடிக்கிறார். இவர் அபகாரம் பண்ணலங்கிறத கண்டுபிடிக்கிறார். சுந்தரகாண்டத்துல சீதா தேவியை பார்த்தப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய விஷயம் தெரியுது. ஒரு விஷயம் இல்லை, அப்ப நிறைய ஸ்லோகம் சொல்றாரு அவர். அப்ப அந்த சீதாதேவியை பார்த்த உடனே மனசா ஜெகாம, மனசுனால ராமனை நினைக்கிறாரா, அந்த ராமனையும் சீதாதேவியும் சேர்த்து வச்சு நினைச்சு பாக்குறார். அப்ப நிறைய விஷயங்கள் சொல்றார். அதுல ஒண்ணு, பிரணஸ்தாபி சதி எஸ்ய மனசோன பிரணசிதி அப்படின்னு ஒண்ணு. அதாவது ஏதோ பிரிச்சு கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற, ஆனா ஒண்ணு பிரிக்க முடியலன்னுட்டார். ஏன்னு கேட்டா இங்க உட்காந்து அவர் ராமனை தான் நினைச்சிட்டு இருக்கார். அவர் கிருஷ்ணன் தேவ, அவர் வந்து ரிஷ்யமுகத்துல இருந்து சீதாதேவியை நினைச்சிட்டு இருக்கார். யார் யாரை பிரிக்கிறது? அவர் சீதையை சீதையை நினைச்சிட்டு இருக்கா, இவர் ராமன் ராமன் நினைச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மனசுனால சேர்ந்துருக்கா, மனசுனால சேர்ந்துருக்கான்னா இவா மனசுனால சேர்ந்துருக்க அப்படியால தான் உயிர் ஒட்டின்னு இருக்கா அவளுக்கு உடம்புல. இல்லாட்டா உயிர் உயிர் இருக்காது உடம்புல, நம்மள மாதிரி கிடையாது. அந்த சீதாதேவனுடைய மனசு முழுக்க ராமன் நிறைஞ்சிருக்கிறபடினால்தான் அவள் அவர் சரீரத்துல உயிர் இருக்கு. அதுவும் ராமாயணத்துல இன்னொரு இடத்துல வரும், நீ சொன்னா ராமாயணமே ஆயிடும். இந்த ராவண ஸ்ரீராமனை வந்து மோகிக்கிறதுக்காக இந்திரஜித் அஸ்திரங்கள் எல்லாம் போட்டு கீழே விழுந்துட்டான் அவெல்லாம், ராமனும் லக்ஷ்மணனும். அதை என்ன பண்ணா ராவணன் சீதாதேவியை கூப்பிட்டு காமிக்கிறான். இதோ பார், கீழே விழுந்து கிடக்கிறாப்பார், உடம்புல அஸ்திரங்கள் எல்லாம் இருக்குப்பார் அப்படின்னு புஷ்பக விமானத்தில் உட்காந்து வச்சு சீதாதேவி கொண்டு போய் அவள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ கட்டி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுமான்னு என்ன அவனுக்கு. அதனால கூப்பிட்டு காமிக்கிறான். இப்போ சீதாதேவி ரொம்ப துக்கத்தில் அழக்கூடிய இடம் உண்டு. அப்போ அவளுக்கு ஆஸ்வாசங்கள்லாம் நடக்கிறது. அப்போ ஒரு விஷயம் சொல்றார், இவெல்லாம் இன்னும் ரெண்டு பேரும் கீழே விழுந்திருக்கா, கீழே விழுந்திருக்காளே தவிர இன்னும் மேலே போகலை. இப்போ கீழே தான் விழுந்திருக்கா, இன்னும் மேலே போகலை இவெல்லாம், உயிர் போகலை இவள். என்ன காரணம் கேட்டா, உயிர் போனா புஷ்பக வனத்துல இருக்க முடியாது. இன்னும் பல காரணம் சொல்றாரு. சுவாமி நஞ்சியர் வந்து பராசர வட்டர்கிட்ட கேட்டாராம், ஆஞ்சநேயர் சொன்னாரு அவ உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னாரு. மனசுகளை இல்லைன்னா உயிர் பிரிஞ்சிடும் தானே சொல்லிருக்காரு. இப்ப பெருமாள் வந்து போயிட்டார் அப்படின்னு பாக்குறாரு சீதாதேவி, இப்ப உடனே உயிர் கிட்ட ஹார்ட் அட்டாக் வர வேண்டாமா, ஹிருதயம் விடிச்சு உயிர் போயிட வேண்டாமா உண்மையான சிநேகத்துல அப்படின்னு கேக்குறாரு. இப்போ பராசர பட்ட பதில் சொல்றார், அங்கதான் ரகசியம் இருக்கு அப்படின்னா. என்னன்னு கேட்டா, அவர் உயிர் போகலையே இன்னும், அதனாலதான் இவர் உயிரும் போகல. உயிர் போனாதானே உயிர் போகும், அவர் உயிர் இருக்கு, அவர் உயிருக்குள்ள சீதாதேவி இருக்காரு இன்னும். உயிர் போனாதானே அது, ஆனா உயிர் போயிருந்தால் இங்கேயும் போயிருக்கும், அது போகலையோ இல்லையோ அதான் போகலன்னு. அது மாதிரி பிரணஷ்டாபி சதி எஸ்ய மனசோன பிரணசதி அப்படிங்கிறதும் இன்னும் பல விஷயங்களும் ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு எத்தனை பிரபாவங்கள் உண்டோ அதுல கொஞ்சமும் குறையாமல் பிராட்டிக்கும் அத்தனை பிரபாவம் உண்டு. சாஸ்திரங்களும் வேதங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் இதிகாசங்களும் என்னென்ன பெருமையை பெருமாளுக்கு சொல்றதோ அதெல்லாம் பிராட்டிக்கும் அப்படியே சேர்த்தோம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகள் இவாதான் எல்லாருமே கிடையாது. அப்போ பார்த்தா பெருமாள் தான் எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னா, அப்ப அந்த பெருமையும் பிராட்டி உண்டு. எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிற பெருமையும் லட்சுமி பிராட்டிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பத்தி அப்படின்னா, தனக்கு சமமா இருக்க உயர் வர உயர்ந்தாலும் உடையவன் எவனும் சொன்ன மாதிரி, அப்படி உயர்ந்த ஒரு லட்சுமியினுடைய பத்தி அப்படிங்கிறது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால எல்லா பிரகாரத்திலையும் பெரியவனா இருக்கக்கூடிய பகவதா சர்வ பிரகாரத்தில் எல்லா பிரகாரத்திலையும் பெரியவனா இருக்கிறவனுக்கு அபிமத அனுரூப, இந்த சகதர்மச்சாரிணி அவனுக்கு அபிமதமா இருக்கா, அவனுக்கு அனுரூபமா இருக்கா. அபிமதம்னா அவனுக்கு பிடிச்ச விருப்பமா விருப்பப்பட்டவனாக இருக்கா, அனுரூபம்னா ஏற்றவளாக இருக்கா, எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது. சர்வாதிகத்துவம், அதனால இப்படிப்பட்ட சகதர்மினியோட கூட இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெருமை பெருமாளுக்கு. அதனாலையும் அவன் எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, கஸ்ரி ஸ்ரீயா இத்யுக்த கவிமிதிக நியாய காப்பு கர்ப்பதையா கசி ஸ்ரீயான்னு பெருமாள் பின்னாடி சொல்றார். திருவுக்கும் திருவாகிய கேள்வா அப்படிங்கிறார் திருமங்கி ஆழ்வார். பெருமாளை பத்தி சொல்லும்போது திருனா ஸ்ரீ லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மியா இருக்காராம், ஸ்ரீக்கும் ஸ்ரீயா இருக்காராம் பெருமாள் அப்படிங்கிறார். அப்படி ஒரு பெருமை பெருமாளுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக முதல்ல பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னார். அதனால இந்த சத்து ஸ்லோகில இந்த நாலு விஷயத்தான் ஆளவந்தார் சொல்றாராம். பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொன்ன நாலு விஷயத்த, அதுல முதல் ஸ்லோகம் பிராட்டியுடைய வைபவத்தை பேசுறது. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி உம்முடைய காந்தன் யார் கேட்டா புருஷோத்தமம். பனிபதி செய்யா, உமக்கு செய்யா என்னன்னு கேட்டா பனிபதி ஆதிசேஷன் ஆசனம் அது. வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர, வாகனமா இருக்கிறவர் வேதஸ்வரூபியான பகவான் கருத்மா. யவனிகா மாயா ஜெகன்மோகினி, உமக்கு யவனிகானா திரை, திரையா இருக்கக்கூடியது கேட்டானா மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தான் திரையா இருக்கு. அதான் நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரைங்கிறது இந்த பிரகிருதி. என்ன சரீரம் தான், சரீரமே ஒரு திரை தான். சரீரம் தான் பெருமாளை மறைக்கிறது நமக்கு. என்ன சரீரம் தானே பாக்குறோம், பெருமாளை பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா சரீரத்தில் இருந்து சரீரத்தை பார்த்துட்டோம்னா இதுவே தான் பெருமாளும் இங்கே தான் இருக்காரு, பெருமாளும் உள்ளதான் இருக்காரு. ஆனா இதுவே மறைக்கிறது இல்லை, இதே தான், இதே என்னைப்பார் அப்படிங்கறதான். அது மாதிரி என்ன பாரு என்ன பாருன்னா அதை பார்த்துட்டோம் நமக்கு. அப்ப யவனிக்கான திரையா இருக்கு, பிராட்டிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய திரையும் அதுதான். அது மாயா ஜெகன்மோகினி. அது பிரம்மேசா, பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் தொத்தாச தாசிகனா, பிராட்டிக்கு தாசர்கள், ஸ்திரீகள்லா தாசிகள். ஸ்ரீதித்யேவச்ச நாமா, நம்முடைய திருநாமமே ஸ்ரீஹி, அது ஒரு திருநாமமே போடும். பகவதி கோம கதந்தாம் பயம், உங்க பெருமையை நாங்க எப்படி சொல்வோம். ஏன்னா அனவசிக்கமான ஒரு பெருமை, எல்லை இல்லாத ஒரு பெருமை. எல்லை இல்லாத பெருமையை நாங்க எப்படி சொல்ல முடியும், எல்லை இல்லாத பெருமை. ஒரு பெருமையை சொல்ல ஆரம்பிச்சா பூர்த்தியா சொல்லணும், பாதியில சொல்லக்கூடாது. இவர் பெருமையை பூர்த்தியா சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை பெருமை இருக்கு. பாதியில சொல்றது அது, அதாவது என்ன சொல்றாருன்னா பாதியில சொல்றது தப்பு, சொல்லாது பாதியில சொல்றது தப்பு, பாதி சொல்லிட்டு நிறுத்தினா தப்பு. அதாவது ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் பாதியில சொல்லிட்டு நிறுத்தினா அது தப்பு தானே. அவர் பெருமை எல்லாம் தெரியும். அவர் சங்கீத கச்சேரி பண்ணவனே இவர் தோடி ராகத்துல ரொம்ப ஃபேமஸ், நான் அவருக்கு கோபம் வந்திருக்கு, எனக்கு என்ன தோடி ராகம் தான் தெரியுமா கேட்டார். எல்லா ராகவும் எனக்கு தெரியாதா அப்படி. அப்ப அதே மாதிரி எல்லா பெருமையிலும் இருக்கிறவருக்கு குறைச்சு சொல்லக்கூடாது. பூர்த்தியா சொல்லணும்னா அது முடியாது, குறைச்சு சொல்லணும்னா அது தகாது, அது சரியாகாது. இப்ப என்ன பண்றதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது, பேசாம இருக்க வேண்டிய புருவமா கதம் தான் நாங்க என்ன சொல்ல முடியுங்கிற, என்னதான் பண்ண முடியும் எங்களால, சொல்ல முடியாது எங்களால, அப்படிப்பட்ட பெருமை உமக்கு இருக்கு அப்படிங்கிறார் இதுல. அதனால லக்ஷ்மியினுடைய பெருமை இந்த ஸ்லோகத்தை சொன்ன விஷயம் என்ன கேட்டானா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிற அனந்த கருட விஸ்வ சேனாதிகள் என்ன, அப்புறம் பிரகிருத லோகத்துல இருக்கிற பிரம்மாதி தேவர்கள் ஜீவர்கள் என்ன, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிற மாயை என்ன, இது எல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு வசப்பட்டது அப்படிங்கிற விஷயம். சகல ஜெகத்தும் லக்ஷ்மி பிராட்டிக்கு வசப்பட்டதுங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இதுதான் ஜீவாஷயத்துல, அதாவது பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் அதை சொல்லியிருக்கேன். இதுல எல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு சேஷம் சொன்னால் அவர் தான் ஈஸ்வரின்னு ஆச்சு. ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் துவாமிகோபக்வயேஸ்ரீயம்னு வேதம் சொல்றது. எல்லாருக்கும் ஈஸ்வரி, ஈஸ்வரின்னா ஆளக்கூடியவர், நியமனம் பண்ணக்கூடியவர், தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கக்கூடியவர் என்ன அர்த்தம். மொத்த லோகம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அவர் தான் நியமனம் பண்றார். பகவான் ஈஸ்வரர், இவர் ஈஸ்வரி, ரெண்டு பேருமா சேர்ந்து ஈஸ்வரர்கள் அர்த்தம். அப்போ இவர் ஒரு ஈஸ்வரன், அவர் ஒரு ஈஸ்வரன், ரெண்டு பேர் அண்ணா ரெண்டு ராஜான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே சங்கல்பத்தினால ஒரே அபிப்பிராயத்தினால ராஜ்ய பரிபாலனம் பண்றா சின்ன அர்த்தம். அதாவது அழகா சொல்றா, இவர் ஈஸ்வரன், அவர் ஈஸ்வரி, இவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவங்கிறது ஒண்ணுதாங்க, அது ரெண்டு கிடையாது. ஏன்னா ஒரே அபிப்பிராயம், ரெண்டு பேர் ஆண்டான பிரச்சனை வந்துடும் எப்பவுமே. ஏன்னா ரெண்டு இவரு இவருடைய அபிப்பிராயம் வேற இருக்கும், அவருடைய அபிப்பிராயம் வேறையா இருக்கும், அதனால ரெண்டு பேர் ஆள முடியாது. ஆனா இங்க அந்த தோஷம் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சங்கல்பம் இருக்கிற அப்படினால தோஷம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ரெண்டு சங்கல்பம் இருந்தால் தானே பிரச்சனை, இந்த அம்மாவுக்கு ஒரு சங்கல்பம் அவருக்கு ஒரு சங்கல்பம் இருந்தால் பிரச்சனை, ஒரே சங்கல்பம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஆரம்பிச்சு ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி சோஷியாமி, எப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னர். இப்போ நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் உன்னுடைய தாசன் அப்படின்னு, உங்களுடைய குழந்தை அப்படின்னு, உங்களுக்கு பிரபன்ன சரணாகிதி பண்ணுவன் அப்படிங்கிறதையும் வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுடைய வாத்சல்யத்தை வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உங்க வாத்சல்யம் இருக்கும் இல்லையோ, வாத்சல்யம்னா என்ன கேட்டா தோஷங்கள்லாம் பொறுத்துக்க கூடிய சுபாவம் இருக்கும் இல்லையோ, உங்களுக்கு தோஷங்களை தோஷமாவே நினைக்காத சுபாவம் இருக்கும் இல்லையோ. குழந்தைகள் பண்ண தோஷத்தை அம்மா வந்து தோஷமா நினைப்பாளா, அந்த மாதிரி நாங்க ஏதாவது தத்து புத்தம் உளறினா கூட அது குழந்தைகள் உளறினா அம்மாவுக்கு ஆனந்தமா இருக்கே தவிர அது தோஷமா. டே நீ தப்பா சொல்ல, இலக்கணப்படி சொல்லுன்னா குழந்தைகிட்ட சொல்ல முடியும். குழந்தை என்ன சொல்றதோ அதுதான் அம்மாவுக்கு ஆனந்தம். குடல் என்ப, யாழ் என்ப, அதுதான் குழல், அதுதான் குழல், குழலிருந்து யாழினிது என்பர். தம் மக்கள் மழை சொல் கேளாதவர், குழந்தையுடைய மழை சொல் கேட்காதவாளு தான் பாக்கி இதெல்லாம் ருசிக்கும். இதை கேட்டவாளுக்கு இதுதான் ருசிக்கும் தான். அவன் பெருமாள் இதை கேட்டு இருக்காராம், அவருக்கு வேதத்தை காட்டிலும் இதுதான் ருசி. சத்துர்முகனான பிரம்மா நாபி கமலத்தில் உட்காந்து சொல்லக்கூடிய வேதத்தை காட்டிலும் தத்துவத்தில் இந்த குழந்தைகள் உள்ளறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அது விஷயம் தெரிஞ்ச பெரிய குழந்தை, அது சின்ன குழந்தை, இது மழை சொல்லா பேசுறது, அது பெரிய சொல்லா பேசுறது. நாலு முகத்தினாலே நாலு வேதத்தை சொல்றாரு அவர். சொல்லட்டும், இங்க நாங்க என்ன சொல்றோங்கிறத நீ கேட்கணும். இது மழை சொல்லு, இது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற. சேத்தே பன்னக சார்வ பௌம சையனே ஸ்ரீ பத்மநாபகா ஸ்ரீயா, இதை கேட்டுருந்தான் அவர் சயனத்துல இருக்காரா பெருமாள். இந்த மழை சொல்லலாம் கேட்டுதான் அவர் இருக்காருல, பத்மநாபன் விஷயமா தான் சொல்ற தேசிகம். அதே மாதிரி தாந்த்வாம் தாசயிதி பிரபன்னைதிச்ச ஸ்தோஷியாமி அகம் நிர்பயா, ஒரு பயமும் இல்லாம நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா உன்னுடைய குழந்தை தானே. லோகைகேஸ்வரி லோகநாதயிதே தாந்தே தயாந்தே விதன்னு உம்முடைய தயை தெரிஞ்சிட்டேன். நீ லோகைகேஸ்வரி, நீ லோகநாத தயிதா இல்லாம சொல்றேன். எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்ல போபி பிரபு நாளம் மாதுமியத்தயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா, உம்முடைய பெருமை இருக்கொள். இந்த பெருமையுடைய எல்லை என்னங்கிறது உமக்கே தெரியாதுன்னு விட்டார். எஸ் அஸ்தே மகிமானம் ஆத்மனைவ, உமக்கே தெரியாது, எனக்கு தெரியாது மாத்திரம் இல்லை உமக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெருமை இருக்கு, எவ்வளோ பெருமை இருக்குன்னா, சில பேருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுன்னு நம்ம எங்க பிஏவை கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எஸ்யா அஸ்தே மகிமானம், உமக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு மனுஷனுக்கே எப்படி இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும். எஸ்யா அஸ்தே மகிமானம், உங்களுடைய பெருமை எவ்வளோங்கிறது உமக்கே தெரியாது அப்படின்னார். ஆத்மனைவ சரி, உமக்கு தெரியாட்டா போயிட்டு போறது, அவருக்கு தெரியுமான்னார். பெருமாள் தெரியுமா, தொத் வல்ல போபி பிரபு, அவருக்கும் தெரியாது. நான் அலம் மாதம் ரெண்டு பேருக்குமே தெரியாது, ரெண்டு பேரும் சர்வஜ்ஞான பெயர். சர்வஜ்ஞானா இது தெரிய வேண்டாமோ, சர்வஜ்ஞானா எல்லாம் தெரிஞ்சவன் தான் அர்த்தம். அப்ப இது தெரிய, இது தெரிய வேண்டாமோ அப்படின்னா, அந்த கூறத்தாழ் அழகா சொல்ற, இதுவும் நன்னா தெரிஞ்ச அவளுக்கு தான். என்ன தெரியும் கேட்டா, இது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியுமோ இல்லையோ, தெரிஞ்சிக்க முடியாத அளவு அத்தனை உயர்ந்த பெருமை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞனா என்ன கேட்டா, எது எல்லை இல்லையோ அது எல்லை இல்லையும் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு எல்லை இருக்கோ அதுக்கு என்ன இல்லையோ அதை தெரிஞ்சுக்கணும். எல்லை இல்லாத பெருமைக்கு எல்லை இருக்குன்னு தெரிஞ்சா அது சர்வஜன் இல்ல, அவன் விபரீத ஞானம் உள்ளவன் ஆயிடும். அண்ணா சரியா தான் தெரிஞ்சுட்டு இருக்காவா அப்படின்ன. தான் துவாம் தாச இதி அப்படின்னு அவனுடைய பெருமை எல்லையற்ற பெருமை இருக்குங்கிறது ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்ற. இந்த மாதிரி நாலு ஸ்லோகம் அழகா இருக்கு. இந்த இந்த திருநாமத்துல என்ன இருக்குன்னா, சதுஸ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்து உபபாதிக்காக, சதுஸ்லோகி பாஷ்யத்துல விராட்டியானவர் ஈஸ்வரி ஆனவர், அவர் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவர் அப்படிங்கறத அருளி செய்தவர் அப்படின்னார். பொதுவா எல்லாரும் ஈஸ்வரன் அப்படின்னா பகவான், அவர் தான் லோகத்தை எல்லாம் ஆள்ற, விராட்டி கூட இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஈஸ்வரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஈஸ்வரனுடைய பத்னி அப்படிங்கிறார். அவர் ஈஸ்வரன் இல்லையோ, அவருடைய பத்னி ஆனவர்னால ஈஸ்வரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆனா அப்படி அர்த்தம் இல்ல, ஈஸ்வரின்னா இவர், இவர் இவர் ஈஸ்வரன் பண்ணக்கூடியவர், இவர் ஐஸ்வர்யம், இவர் ஆளக்கூடியவர். அவருக்கு எப்படி லோகத்தை ஆள்றபடினாலும் ஈஸ்வரன் பெயர் வந்ததோ, அந்த மாதிரி இவருக்கும் லோகத்தை ஆள்றபடினால்தான் இவருக்கும் ஈஸ்வரன் பெயர் இருக்கு. அவரை இட்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதை வியாக்கரணத்தை எடுத்து காமிக்கிறார் இவர். சம்ஸ்கிருத்தில வியாக்கரணங்கள் எல்லாம் எடுத்து அந்த இலக்கணப்படி இதுதான் அர்த்தம், ஈஸ்வரியும் சர்வபூதா நாம் அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத சாதிக்கிறார். ஈஸ்வர பத்னிங்கிற அர்த்தம் மாத்திரம் கிடையாது, அது மாதிரி நிறைய உண்டு இல்லையோ. ஆச்சாரியான்னு ஒண்ணு இருக்கு, ஆச்சாரியானின்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியானினா ஆச்சாரியனுடைய பத்னி அர்த்தம். இதுக்கு வியாக்கரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஆச்சாரியானி அப்படின்னா ஆச்சாரியனுடைய பத்னி, பத்னிக்கு ஆணின்னு வரும். பவானி, பவானினா பவன்னா சிவனுக்கு பெயர், அதனால சிவனுடைய பத்னி அப்படின்னா பவானி அப்படின்னு பெயர். சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களா, சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களால அவருக்கு பார்வதி தேவி திருநாமம். இப்போ பவானி ருத்ராணி சர்வாணி அப்படின்னா பெயர் வந்து காரணம் என்ன கேட்டா, பவனுடைய பத்னி பவானி, ருத்ரனுடைய பத்னி ருத்ராணி, சர்வனுடைய பத்னி சர்வாணி, இந்திரனுடைய பத்னி இந்திராணி அப்படின்னு வருது இல்லையோ. அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய பத்னி ஆச்சாரியாணி அப்படின்னு வரும். ஆச்சாரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே ஆச்சாரியர்னு அர்த்தம். ஒரு ஸ்ரீ ஒருத்தி இருக்கா, அவளே ஆச்சாரியம் பண்றார் அப்படின்னா அவருக்கு ஆச்சாரியா அப்படின்னு பெயர். ஆச்சாரியுடைய பத்னி அர்த்தம் கிடையாது. அங்க அப்ப கிராமர்ல இந்த மாதிரி சூக்ஷங்கள்லாம் இருக்கு. ஆச்சாரியுடைய பத்னா ஆச்சாரியாணின்னு சொல்லணும். அவரே ஆச்சாரியமா இருக்கார், ஆச்சாரியம் பண்றார் அப்படின்னா அவர் ஆச்சாரியான்னு சொல்லணும் அப்படின்னா இருக்கு. அத்யாபிகா அப்படின்னா இருக்கு. ஜாது ஸ்வயமேவ அத்யாபிகா சா ஆச்சாரியா அப்படின்லாம் சொல்றார். அதே மாதிரி ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரி, எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரி, எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரி அப்படின்னா ஆளக்கூடியவன் அர்த்தம் வருமே தவிர எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரன் ஒருத்தர் அவருடைய பத்னிங்கிற அர்த்தம் வராது அப்படிங்கறத இங்க நிரூபணம் பண்றார். இப்ப விராட்டியும் எல்லாத்தையும் ஆள்றார் அப்படின்னா அதுக்கு மேல நிறைய சர்ச்சைகள், சர்ச்சைன்னா இதுல நிறைய சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் கூறும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்க. அதுல ஒன்னாவது என்ன கேட்டார்னா, பத்னியா அபீதி சித்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். முதல்ல எங்க பார்த்தாலும் வேதத்துல புராணங்கள்லாம் பார்த்தானா பெருமாளுக்கு தானே, பெருமாள் தான் லோகத்தை சிருஷ்டிச்சார், பகவான் லோகத்தை சிருஷ்டிச்சார், பகவானுக்கு லோகம்லாம் தாசமா இருக்கு அப்படிதான் இருக்கு. விராட்டி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிருக்கே தவிர பாக்கி இடத்துல நிறைய இவர் எங்க பார்த்தாலும் சொல்லிருக்கு. எந்த உபநிடத்தை எடுத்தாலும் எந்த புராணம் பார்த்தாலும் சொல்லியிருக்கு. ஆனா விராட்டிக்கு இப்படி எல்லாம் சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் அழகா சொல்றாரு, பத்னியா அபீதி சித்தம்னுட்டார். அவருக்கு சொல்லியிருக்கோம்ல, அப்ப இவருக்கு சித்தமா எடுத்துருந்தாரு, தனியா சொல்ல வேண்டாமேன்னு. ஏன்னா அவருடைய சொத்து எல்லாம் பகவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ, என்னென்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா. ஏன்னா லோக்கல் நியாயன சித்தம், லோகத்திலே எப்படிதானே பர்த்தாவுக்கு என்ன ஐஸ்வர்யமோ சொத்தோ அதெல்லாம் பாரியக்கும் உண்டு தானே இருக்கு. மனுஸ்மிருதியில சொல்றாரு, தம்பத்தியோகோ சகாதிகாரஹா அப்படின்னாரு. தம்பதிகளுக்கு சேர்த்துதான் அதிகாரம், தனி அதிகாரம் கிடையாது, பவர் கிடையாது. எதுல சுத்திலையும் பவர் கிடையாது, அப்புறம் வைதிக கர்மங்கள்லயும் பவர் கிடையாது. யாகம் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும், சொர்க்கம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிடைக்கும். இவன் யாகம் பண்றாரு அந்த அம்மா பண்ணல அப்படின்லாம் கணக்கு வராது. பண்ணாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாருன்னு அர்த்தம், தானம் பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாருதான் அர்த்தம். அப்போ எந்த காரியம் பண்ணாலும் புண்ணியம் ரெண்டு பேருக்கும் தான் உண்டு. அந்த மாதிரி எந்த சொத்தா இருக்கட்டும் அதுல ரெண்டு பேருக்கும் தான் பங்கு உண்டு. மனுஸ்மிருதி சட்டம் அப்படிதான், இவருக்கும் பங்கு உண்டு அவருக்கும் பங்கு உண்டு. இவர் இப்பதான் இப்பதான் கேள்வியெல்லாம் கேட்கிற, வீடு உங்க பேர்ல இருக்கா உங்க மாமி பேர்ல இருக்கான்னு கேட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா மனு சட்டத்துல அந்த பிரச்சனை கிடையாது. இவர் பேர்ல இருக்குனாலும் மாமி பேர்ல இருக்குனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இவர் பேர்ல இருந்தாலும் மாமி பேர்ல இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதனால தம்பத்தியோகோ சகாதிகாரா அப்படின்னு இப்ப மனு சொல்லிச்சாரோ, அப்போ அது நமக்கு மட்டும் இல்லையே, பெருமாளுக்கும் அப்படிதானே. அப்போ பெருமாளுக்கு என்ன ஐஸ்வர்யம் மொத்தமும் இருக்கோ, ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை இருக்கோ அதெல்லாம் மொத்தமுமே பிராட்டிக்கம் இருக்கு அப்படின்னு. அது ஜாயாபத்தியோகோ ந விபாகா இது நியாயாது. ஜாயாபதிக்கு அதாவது பத்திக்கும் பத்னிக்கும் விபாகம் கிடையாது, சொத்துல பிரிவு கிடையாது. சொத்து பிரியும் போது பிள்ளைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தான், அப்ப மனைவிக்கும் பிரிச்சு கொடுக்கணும், விபாக கிடையாதுங்கிறவர். மனைவிக்கு பிரிக்க கூடாது, ஏன்னா அவருக்கு சொந்தம் இது, இவனுக்கு சொந்தம்னா அவருக்கு சொந்தம். நீ பிரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? யாஜ்ய வெல்கன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சன்னியாசம் வாங்கி போனார். போகும்போது அந்த சொத்தெல்லாம் வந்து அவருடைய அவருக்கு இந்த சில சொத்தெல்லாம் இருக்கு. யாஜ்ஞவல்க்கிய பெரிய மகரிஷி ஆச்சு, பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த கதை இருக்கு. அவருக்கு ரெண்டு மனைவி இருக்கு, அவர் ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தார் அப்படின்னு கதை வருது. அவர் எதுக்காக பிரிச்சு கொடுத்தார்னா ரெண்டு பேருக்கு அப்படின்னா பிரிச்சு கொடுத்தார், இல்லைன்னா அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவர் பாட்டு போனான்னு மனைவி தானா வந்துடும். ரெண்டு பேர் இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்தார், அதுல சின்னவளுக்கு மைத்ரேயின் பேர். அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு எங்க போறோம் நீங்கிற, நான் காட்டில் போய் தபஸ் பண்ண போறேன், சன்னியாசம் வாங்கிக்க போறேன், தபஸ் பண்ண போறேன் அப்படின்னா சொத்தெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா கேட்டாவோ, உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு இருக்கு, நான் போய் தபஸ் பண்ணி மோட்சத்துக்கு போக போறேன் அப்படின்னா, சரிதான் மோட்சத்துக்கு போறதுக்கு தான் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டா, யாஜ்ஞருக்கு ஒரு விஷயம் சொல்ற, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த மோட்சங்கிறதுக்கும் இந்த பைசாங்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் ஒட்டும் சம்பந்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பைசா கொடுத்து வாங்க முடியாது, அத பைசா பகவத் அனுகிரகம் தான் வச்சுப்போங்க. பைசாவுக்கும் பகவத் அனுகிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் அதுல சந்தேகமே கிடையாது. உண்டியில 100 ரூபா போட்டு பகவத் அனுகிரகம்னா அது கிடைக்காது, பகவத் அனுகிரகம் அதனால வராது, 100 ரூபா போடுற விஷயம் வேற. ஆனா 100 ரூபா போட்டபடினால பகவத் அனுகிரகம் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரு நாள் கிடையாது. இது போடணும் நம்ம, அவங்க கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்குறோம் வேற என்ன, நீ கொடுத்தது தானே அப்படின்னு. அதனால இதுக்கும் அமிர்தத்வசது நாசாஸ்தி வித்தேன அப்படின்னு சட்ட மாதிரியே சொல்ற, இது கிடையாது மோட்சத்துக்கு இதுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னா, அப்படியானா அது எனக்கு கொடுங்கிறாங்க, இது வேண்டாம் எனக்கு, ஏன்னா எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு ஓடுறவங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதை சொல்லி கொடுங்கோ அப்படின்னா அவர் ஸ்டன்னாயி நின்றுட்டார், திரும்பி வந்துட்டார், அவர் சன்னியாசம் வாங்கிக்கல. அதுக்கப்புறம் அவர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றது தான் மைத்ரேயி சம்வாதம் அப்படின்னு பெயர். புகழார் உபதேசத்துல ஒரு அழகான விஷயம் அது, நவாரேபத்திய காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி, அது ஆதிச்சந்தையா சொல்ற அப்படின்னு. உனக்கு இந்த பைசா எல்லாம் ரொம்ப, உனக்கு பத்னிக்கு பத்தியானவர் ரொம்ப பிரியமா இருக்காரு, பத்திக்கு பத்னியானவர் ரொம்ப பிரியமா இருக்க, யாருக்காக பிரியமா இருக்க உள்ள கேக்குற பதி, உமக்கு பத்தி பிரியமா இருக்காரா? அம்மா இருக்கார். பதி பிரியமா இருக்கிறது யாருக்காக? பத்திக்காகவா? அவருக்காக பிரியமா இருக்காரா இல்ல உமக்காக பிரியமா இருக்காரா? அவருக்காக பிரியமா இருக்காரான்னு தெரியலையேங்கிறாவோ, புரியலையேண்ணா கொஞ்சமா கொஞ்சமா எடுத்து சொல்ற, கொஞ்சம் பைசா வேலை காமிக்கிற வித்தம் இருக்கொள்ள பைசா, அது பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. அப்ப பிடிச்சிருக்கிறது அதுக்காக பிடிச்சிருக்கான்னா, அதுக்காக பிடிச்சிருக்க அதுதான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா, அதே மாதிரிதான் இதுவும் ஒண்ணுட்டாரு, இதே மாதிரிதான் இதுவும் இதுவும் இதுக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணா. இது எல்லாம் மொத்தம் ஆத்மால கொண்டு சேர்க்கிறாரு கடைசியில, எல்லாம் ஆத்மனஸ்து காமா எவதி பிரியோகவதி, எல்லாம் ஆத்மால கொண்டு சேர்க்கிற. ஆத்மாதான் பிரியமான வஸ்து உண்மையிலேயே, என்ன யோசிச்சு பார்த்தா அது அவளுக்கு அவளுடைய ஆத்மா தான் பிரியமான வஸ்து. அதுக்கு எல்லாம் எல்லாம் ஏமாத்தல் தான் எல்லாமே. அந்த ஆத்மாங்கும் போது ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கான், அவன் தான் அத்தியந்த பிரியமான வஸ்து. அதுக்கு அது வரைக்கும் கொண்டு வர ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாதிதவ்யோ மைத்ரேயி ஆத்மனிகள் வரே திருஷ்டே சுதே வரே விஜாதம் சர்வமிதம் விஜாதம் பவதீதின் அழகாவோ. அது அப்ப அதே மாதிரி இதுக்கு சொல்ல வர, ஜாயா பத்தியோகோ நவிபாகா, கணவனுக்கும் மனைவிக்கும் சுத்து பிரிவுங்கிறது கிடையாது, லோகத்துக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு பகவான் கிட்ட கேட்பான். சகசீதம் யவேசயத்துன்னு ஒரு ராமாயணத்துல ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது பிராட்டியும் பக்கத்துல வச்சாள், பக்கத்துல ரெண்டு பேருக்கு சேர்த்து வச்சு பட்டாபிஷேகம் பண்றான். ஏன் பெருமாள் தான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தானே சொல்றோம், பெருமாள் தானே பட்டாபிஷேகம் அப்படின்னா அதை பைத்திய கருத்தம் இந்த ஜாயாபத்தியோ நவிபாகா. பெருமானுக்கு பட்டாபிஷேகங்கிறதே கிடையாது, பட்டாபிஷேகம்னால ரெண்டு பேரும் தான் பட்டாபிஷேகம். எதுவானாலுமே சரி, எந்த கிரியை எடுத்தாலும் சரி, வைதிக காரியம் எதை எடுத்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு தான் வரும். தனிப்பட்டது வரவே வராது, வேதத்துல எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் சரி. தனிப்பட்ட இவர் ஒரு நல்ல காரியம் பண்ணார், அந்த அம்மா பண்ணலங்கிறது வரவே வராது. இவர் பண்ணாலும் அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அவர் பண்ணதாதான் கணக்கு, அப்படிதான் வரும். இவர் பாட்டுக்கு இங்க பண்ணிட்டே இருக்கார், அவர் விரும்பத்தை உள்ளுக்குள்ள இருப்பார், ஆனா அவர் பண்ணதாதான் கணக்கு. தம்பதிகளுக்கு தான் கணக்கு, தம்பதிகளுக்கு தான் பிரயோஜனம், அவளுக்கு தான் பலன், எல்லாமே அப்படிதான். அதுக்கே அப்படின்னா சொத்து விஷயத்தில் கேட்கவே வேண்டாம். அப்போ பதிதாசானாம் பத்னி தாசத்துவம் அவர்ஜனீயம் அன்வேமம் பத்னியாபி பதிதாசத்தே தாம் பிரதி பிரதிதாசானாம் தாசத்துவம் அஹித்தம் சாது. அப்ப என்ன கேட்டானா, லோகத்தில் இருக்க மொத்தமும் பகவானுக்கு சொந்தம் அப்படின்னா பிராட்டிக்கும் சொந்தம் அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி கேட்டான், அந்த பிராட்டியும் பெருமாளுக்கு தாசம் தானே அப்படின்னா? ஒரு கேள்வி கேட்டான், நீ சொல்றது வாஸ்தவம், எல்லாம் பகவானுக்கு தாசமானவர்கள், எல்லாம் பிராட்டிக்கு தாசமானவர்கள். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த பிராட்டி இருக்க இல்லையோ அவர் பெருமாளுக்கு தாசமாக இருக்கக்கூடியவர், பெருமாளை சேர்ந்தவர் தானே. அப்போ எல்லாரும் எப்படி ரெண்டு பேருக்கு தாசனா இருக்க முடியும்? இவரும் ரொம்ப பெரியவர், அவரும் அவருக்கு தாசனா இருக்கக்கூடியவர். தாசனா இருக்கணும்னா தாசர்கள்லாம் எப்பவுமே ஒண்ணு, குணானா பரஸ்பரம் வசம் வந்தா அப்படின்னா, நீயும் தாசன் நானும் தாசன் அப்படின்னா அப்போ உனக்கு நான் தாசன் வராது, ஏ நீயே தாசன் தான் அப்படின்னா உனக்கு நான் தாசன் எப்படி வரும்? வராது இல்லையோ. நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு தாசன் தான் ஒருமே தவிர இவாளுக்குள்ள ஒத்துக்கொத்து வராது அப்படின்னா தேசியம் சொல்ற. இது யார் சொன்னா எப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு பத்னியானவர் பத்திக்கு தாசன்னு யார் சொன்னா? உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு அப்படி சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலையே. பத்னியான பத்னியானுடைய ஆத்மஸ்வரூபத்துல பத்தியினுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அவர் தாசமானங்கிறது எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துலயும் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து பெருமாளுக்கு தாசர் தான் அப்படின்னு தான் இருக்கு. பதி தன்ன லோகே வேதேபா கொச்சிதபி பத்னியாக பத்தியும் பிரதி தாசத்வாபாவா, பத்தியான பர்த்தா பூர்த்தி தாசனா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து ஆள்றாள் அப்படின்னு இருக்கோ, அப்போ இப்படி ஒருத்தர் தாசார இருக்க முடியும்? எதா எதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகிவஜா, ராமாயணத்தை சொல்லுக்க அந்த விஷயம். கௌசல்யா வந்து தசரதற்கு அப்படி சுசூஷ பண்ணாளா, என்ன கேட்டா வேலைக்காரி மாதிரி பண்ணாள் அப்படின்னா. அப்போ வேலைக்காரி மாதிரி பண்ணால் சொன்னாலும் அது சொல்ற, தாசி மாதிரி பண்ணார் அப்படின்னா அப்ப தாசி இல்லைன்னு ஏற்படுவது. அவருக்கு அவர் சுசூஷ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் வந்து தசரதற்கு சமமா இருக்க வேண்டியவர். ஆனா தசரதர் கூட இருந்து பார்த்துட்டாளா, அப்ப கூட இருந்து பாத்துக்கும்போது தாசி மாதிரி இருந்து பாத்துட்டார், தாசினா வேலைக்காரி நடத்தும், வேலைக்காரி மாதிரி இருந்து பாத்துட்டார் அப்படின்னா இப்ப வேலைக்காரி இல்லைன்னு தெரியறது இல்லையே அப்படின்னா, ராமாயணத்துல சூக்மா தெரியறது என்ன? இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன், கத்யாதி ஸ்ரீபூதி மத்தியான அறிஞ்சு நிறைய சொல்லியிருக்கேன். அதனால எல்லாமே பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேஷம் அப்படின்னா, அப்புறம் ஒரு வஸ்துக்கு ரெண்டு எஜமானன் இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டா. ஒரு வஸ்துக்கு ஒரு எஜமானன் தான் இருக்க முடியும், ரெண்டு பேர் இருக்க முடியுமா? அதெல்லாம் இப்ப இருக்க, இப்ப நிறைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ரெண்டு பேர் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. வேதத்துல என்ன கேட்டா மித்ராவரணன்ற சில யாகங்கள்ல ரெண்டு பேர் தேவதைகள் அப்படின்னு. மித்ராவரணன் தேவதைன்னா மித்ரனும் வரணும் ரெண்டு பேருமா சேர்ந்து தேவதை. அப்ப என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து சமர்ப்பிக்கிறோம், அவ பாத்துக்கிட்டா நமக்கு என்ன கவலை, அதை பத்தி எதை எடுத்துக்கிறோமோ அவ பாத்துக்கிறா அப்படின்னு. அப்ப தேவதா துந்துன்னு பேர். தேவதா துந்தா சில பேர் ரெட்ட தேவதைகள் இருக்கா, அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர், அப்புறம் அக்னி சோமம், மித்ராவரணன், இப்படிலாம் ரெண்டு தேவதைகள் நிறைய பேர். மகேந்திரன், மகேந்திர மகான் ஒருத்தர், இந்திரன் ஒருத்தர், அக்னா விஷ்ணு, அக்னி ஒருத்தர், விஷ்ணுன்னு ஒருத்தர், இந்த மாதிரி அநேக யாகங்கள் இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இருந்துட்டு போறா, அதனால ஒன்னும் தோஷம் கிடையாது அப்படின்னா. இந்த மாதிரி பல கேள்விகள் வர எல்லாத்துக்கும் உபபத்திகள் எல்லாம் சொல்லி வேத இதிகாச புராண வசனங்கள் எல்லாம் கொண்டு பிராட்டியானவர் சர்வலோகத்துக்கும் நாயகியாக அப்படின்னா ஆளக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கறத ரொம்பவே விஸ்தாரமா சொல்ற. திருநாமத்துல திருநாமங்கிறது கூடு காமிக்கிற மாதிரி தானே இருக்கு, சூத்திர மாதிரி தான் இருக்கு. அடுத்த திருநாமம் லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகாக. லக்ஷ்மி பிராட்டி பத்தி துர்வாதிகள்லாம் நிறைய பேர் வாதம் பண்றான், அதெல்லாம் மொத்தத்தையும் கண்டிச்சிருக்க, இதுல நிறைய சொல்லியிருக்க. அதாவது சாஸ்திரங்கள்ல வேதம் முதலானதுல என்ன சொன்னதோ அதை சொல்றதுன்னு ஒரு விதயம். இன்னொரு விதம், சில பேர் நல்ல மைண்ட் உண்டு, நிறைய புத்திகள்லாம் நிறைய உண்டு, அவெல்லாம் வந்து மனசுல தோழினபடி சொல்லுவா, அதெல்லாம் துர்வாதம்னு பேர். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இதுல, அவ பண்ற வாதங்கள்லாம் கேட்கறதுக்கு நான் ரசமா இருக்கும். உதாரணம் என்ன கேட்டா, பிராட்டிங்கிற வேற யாரும் ஒத்தஞ்சனும் யார், அதெல்லாம் வேற யாரும் கிடையாது. நான் பெருமாளுடைய தயான்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையோ, அவர் தான் பிராட்டி. அந்த தயை தான் நம்ம லக்ஷ்மி தேவின்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் தனியா ஒரு ஆள் கிடையாது. அப்ப பெருமாளுடைய பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, பிரகிருதி தான் பிராட்டி, பிரகிருதி தான் லக்ஷ்மி தேவி, பிரகிருதி தவிர வேற கிடையாது அப்படின்னு. ஏன்னா லக்ஷ்மி தேவி முதல்ல பிரகிருத்தினமான ஆரம்பம், அவருடைய அஷ்டோத்திரத்துல பிரகிருத்தினமா விகிருத்தினமான ஆரம்பம். அப்ப இந்த பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து இருக்கு, அதுதான் லக்ஷ்மி தேவி. அப்படிலாம் நிறைய வாதங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தப்பு. பிரகிருத்தினவான்னு சொன்னதுக்கு அர்த்தம் அர்த்தம் என்ன கேட்டா, இந்த பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து இருக்கும் இல்லையோ, அந்த வஸ்து அதிஷ்டானம் பண்ற லக்ஷ்மி தேவி, அதிஷ்டானம் பண்ணியிருக்க லோகத்துல சிருஷ்டிக்காக அதெல்லாம் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்க, அதனால பிரகிருத்தினமகா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அதாவது லக்ஷ்மி தத்துவம்னு ஒரு தத்துவமே கிடையாது, லக்ஷ்மின்னு ஒருத்தரே கிடையாது, பெருமாளுடைய சக்தி அப்படி ஒண்ணுவாரு. பெருமாளுடைய சக்திக்கு தான் லக்ஷ்மி பேர், பெருமாளுடைய தயக்கு தான் லக்ஷ்மி பேர், பெருமாளுடைய பிரகிருதிக்கு தான் லக்ஷ்மி பேர். இது என்ன, இப்படி எல்லாம் சில வாதங்கள் உண்டு, இந்த வாதத்துக்குலாம் சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா லக்ஷ்மி தேவியே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. லக்ஷ்மி தேவின்னு ஒருத்தர் இருக்க, அவர் ஒரு சேத்தனா இருக்க, அவர் பெருமாளுக்கு தர்மபத்தினியா இருக்க, அவர் நமக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உண்டு. பெருமாளுடைய சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த அதாவது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது எப்பவுமே. இதுக்கெல்லாம் வியாசஜவர்த்தின் பேர். வியாசஜவர்த்தினா என்ன அர்த்தம் கேட்டானா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல சில பேர் வந்து ரெண்டு பேரும் வந்தாதான் எடுக்க முடியும், ஒருத்தர் வந்தா எடுக்க முடியாதுன்னு இருந்து நிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவர் ரெண்டு பேருமா இருந்தா தான் ஆள முடியும், தனியா ஆள முடியாது. அப்ப பெருமாள் இவர் விட்டு தனியா பெருமாளால எதுவும் பண்ண முடியாது, ஜெகத்தை சிருஷ்டிக்கு தெரியும் நினைச்சு எதுவும் பண்ண முடியாது, இவரோட சேர்ந்து இருந்துதான் பண்ண முடியும். அப்ப அவருடைய சக்தி இவர் அப்படிங்க அந்த ரீதியில சொன்னது அப்படின்னு. துர்வாதிகள்லாம் என்னென்ன சொல்றாலோ அதெல்லாம் மொத்தத்தையும் துர்வாதிகள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேத இத்திகாச புராணங்கள்ல சொல்றதை நம்பாமல் மனசுல தோணு சொல்றதுக்கு துர்வாதம் தெரியும். அப்படி எல்லாம் பார்த்தா செலவு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மனுவியாச பராசரர் முதலான மகரிஷிகள், சுக்காச்சாரியர் முதலானவர்கள், அது முன்னாடி அதுக்கு முன்னாடி வேதத்தில் கூடிய சீசூக்தாதிகள் இதெல்லாம் அழகா சொல்றது, அதனால அதை எடுத்துக்கிறார். துர்வாதி விருத்தோக்தி நிவாரகா, அதுல விருத்தமாக என்னென்ன சொன்னாலோ அதை எல்லாம் வந்து நிவாரணம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். வித்யான்னு ஒண்ணு இருக்கு, வித்யை தான் லக்ஷ்மி, இன்னொரு வாதம் இருக்கு, அநேக வாதங்கள் இருக்கு. பகவானுடைய சத்தா தான் லக்ஷ்மி, பகவான் சத்தைனா வர இருக்கான்ங்கிறது இல்லையோ, சத்தாதான் லட்சுமி, பகவானுக்கு அந்தரங்கமான விசேஷமானவர் அர்த்தம். வித்யாதான் லட்சுமி அப்படின்னா லோகத்துல என்னென்ன வித்தைகள் இருக்கோ எல்லாமே லட்சுமிக்கு அதீனமா இருக்கு. வித்யா வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா சிவகுணி ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பரதாயினி ஆன்மீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதிகி துவையவசான்னு வரும் விஷ்ணு புராணத்தை லட்சுமி பிராட்டி சொல்லச்சுதான். லோகத்துல ஆன்மீக்ஷிக்னா தர்க்க வித்யா, த்ரீனா வேதம், வார்த்தா அப்படின்னா எக்கனாமிக்ஸ், தண்ட நீதினா லா, இது எல்லாமே உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் அவர் விஷ்ணு புராணத்துல சகல வித்யாலட்சியா இருக்க அப்படின்னா சகல வித்தியையும் பிரவர்த்தனம் பண்ற அவர், ஞானத்தை கொடுக்குறவர், சைத்தன்ய சன்னிதாயினிங்கிறவர் ஞானத்தை கொடுக்குறவர், அதனால அந்த ரீதியில சொல்றது. ஆக லக்ஷ்மி விஷயத்துல இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இது பண்ணார். அது மாதிரி லக்ஷ்மிங்கிறவர் ஜீவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு நிறைய பேர், ஜீவனா நம்மள மாதிரி அவரும் ஒருத்தர் பெருமாளை ஆசிரியச்சு பெருமாளை சேவனம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஈஸ்வரர், அவர் ஈஸ்வரன் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஜீவர்கள், ஆனா வந்து பெருமாள் பிராட்டி வர ரெண்டு பேருமே ஈஸ்வரர்கள், ஈஸ்வரரை சேர்ந்தவரை தவிர அவர் ஜீவரை சேர்ந்தவர் இல்லை. பகவான் எப்படி அந்தரியாமையா இருக்காரோ அது மாதிரி அவரும் அந்தரியாமையா இருக்க, பகவான் எப்படி சிருஷ்டிக்கிறாரோ அப்படி அவரும் சிருஷ்டிக்கிறார், பகவான் எப்படி வந்து ரக்ஷம் பண்றாரோ அப்படி ரக்ஷம் பண்றாரு. அந்தரியாமைங்கிற பெரிய விஷயம் இல்லையோ, அந்தரியாமினா எல்லா இடத்துலயும் பரவி இருக்க, உள்ளுக்குள்ள மொத்தம் அவர் இல்லாத இடமே கிடையாது. பெருமாளும் எல்லா இடத்துலயும் இருக்கார், லட்சுமி தேவியும் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வ வியாபினியா இருக்கார் அப்படின்னார். அப்ப அதே மாதிரி பகவான் எப்படி மோட்சம் கொடுக்கிறாரோ அந்த மாதிரி அவரும் மோட்சம் கொடுக்குறார், எல்லாமே சேர்ந்து பண்றதுதான். அதனால அவர் ஜீவாத்மா கிடையாது, அவர் பரமாத்மா, பெருமாள் பரமாத்மாவே, லட்சுமி தேவியும் பரமாத்மா தான் அப்படின்னார். பரமாத்மானா விபுன்னு அர்த்தம், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவர் என்ன அர்த்தம். இந்த மாதிரியாக சாஸ்திரியமான பல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கடைசியில் அஞ்சு பட்சம் சொல்ற லக்ஷ்மி விஷயமா அஞ்சு மதங்கள் இருக்கு, அதை எடுத்து சொல்லி அஞ்சாவது மதமாக இந்த மதம் தன்னுடைய மதத்தையும் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லியிருக்க. அதான் இந்த திருநாமம் சொல்றது, லக்ஷ்மி விஷய துர்வாத விருத்தோக்தி நிராக ஸ்தோத்ர பாஷ்ய கிருதி வியக்தயா முனாச்சாரிய மானசா அப்படின்னு அடுத்த திருநாமம், அடுத்து ஸ்தோத்திர பாஷ்யம் பத்தி. இப்ப இந்த சதுஸ்லோகி பாஷ்யத்துல சதுஸ்லோகியில சொன்ன விஷயங்களை பார்த்தோம்னா இதுக்கே ஒரு சாஸ்திரமும் பண்ணலாம், அந்த மாதிரி அத்தனை விஷயம் இருக்கு. அதுல அவ்வளவு விஷயங்கள் தேசியம் இங்க சொல்லியிருக்கார், இருந்தா கூட அதை சுருக்கமாக சொல்லணுங்கிறதாக இதே சூத்திரம் மாதிரி இந்த திருநாமங்களை பண்ணி வச்சிருக்கார் இவர். சுருக்கமாக இந்த ரெண்டு திருநாமங்கள்ல இப்போ முடிச்சுக்கிறார், அடுத்து ஸ்தோத்திர பாஷ்யத்துல இருக்க அபூர்வமான விஷயங்கள்லாம் அடுத்து சொல்ல போற. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.